നീർക്കേറ്റനികളുണ്ടു വീചും തെന്തൽ കാത്തുണ്ടു വെയ്യിർക്കേറ്റനികളുണ്ടു വെയ്യിർക്കേറ്റനികളുണ്ടു വീചും തെന്തൽ കാത്തുണ്ട് വെയ്യിർക്കേറ്റനികളുണ്ടു വെയ്യിർക്കേറ്റനികളുണ്ട് വീചും തെന്തൽ കാത്തുണ്ട് വെയ്യിർക്കേറ്റനികളുണ്ട് கலசம் நிறைய அமுதுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு அமுதுண்டு வெயிற்கேதனிகளுண்டு வீட்டம் சென்ற காலுண்டு வெயிற்கேதனிகளுண்டு பாட நீயுண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு வீட்டும் சென்று காட்டுண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு வீட்டும் தெந்தல் காத்துண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு வீட்டும் தெந்தல் காத்துண்டு வெயிற்கேத்தனிகளுண்டு